அடுத்த பாட்டில் ஸ்வயம் பிரயோஜனமான பூர்ண பிரபத்தி ரூபமான அபிகமனத்தை அருளி செய்கிறார். ஸ்வயம் பிரயோஜனமான என்று சொல்வதற்கு காரணம், இது மோட்சார்த்தமான பிரபத்தி அல்ல, ஆகையினாலே இது ஸ்வயம் பிரயோஜனம், இதற்கு மற்றொரு பலனை எதிர்பார்க்காத பிரபத்தி. இப்பிரபத்தியை செய்வதற்கு தகுதியை தருவன நிர்வேதமும் சாத்விக திருதியை கைக்கொள்வதும் சந்தியோபாசனமும் அக்னிகாரியம் முதலிய நித்திய நைமித்திக கர்மங்களும். இவற்றை செய்தகின்றே அபிகமனத்தை செய்ய வேண்டும். வினைவகையொழுகிய வெறிநிலையடையவும் நினைவுடை நிகழ்நிலை நலமணுகிட மனமுவர் கிரிசகள் மகிழ்மறை நெறிகொடு தனி முதல் அடியினை அடைபவர் தமரே. தமர் அதாவது அடியார்கள் இதுவரை அனாதி கர்ம பிரவாக பரவசர்களாக பகவத் ஆஜ்ஞா திலங்கனம் பண்ணி போந்த நிலையை நினைத்து பார்ப்பர். வினை வகை ஒழுகிய வெறிநிலை அடையவும் அதாவது கர்மத்தின்படி தாங்கள் அடித்துச் செல்லப்பட்ட ஒரு வைத்தியக்காரத்தனமான நிலையை பூரணமாக நினைத்து பார்ப்பர்கள். உண்மத்தாவஸ்தை முழுவதையும் எண்ணி பார்ப்பர். இப்போது நினைத்து பார்த்ததின் நிர்வேதம் உண்டாகிறது. வங்கி வம்சேஸ்வரர் நிர்வேத காரிகை என்று அருள் செய்துள்ளார். உத்தாய ஹயனே தஸ்மின் ஆசீனோ நேதேந்திரியா திரஸ்த நிர்விண்ண ஹிருதயா வியர்த்தம் வீக்ஷ கதம் வயா தாபத்ரயேன சாக்ராந்தஹ தீவிரேண ஆத்யாத்திகாதினா என்று தொடங்கி 20க்கும் மேற்பட்ட ஸ்லோகங்கள் நிர்வேத காரிகைகளாக உள்ளன. ஆழ்வாரும் பழுதே பல பகலும் போயின என்று அழுதேன் என்று சொல்லுகிறார். இவ்வாறு வருந்தின அடியவர்கள் எதிர்நிலை நலம் அணுகிறார். எதிர்காலம் என்று இங்கு சொன்னது இவ்வுலக வாழ்விலே இல்லை, முக்தி தசையிலே தாங்கள் கைங்கரியமாக ஆனந்தத்தை பெறுவதற்காக என்ன செய்கிறார்கள், மனம் உரை திரிசைகள் மனோவாக்காயமாகிற கரணத்திரயங்களும் மகிழும்படி மறைநெறி கொடு வேத மார்க்கத்தை கொடுத்தவனான தனி முதல் எல்லோருக்கும் ஜெகத்காரணமாக இருக்கப்பட்ட சர்வசரண்யனுடைய இணையடி இரண்டாய் இருக்கிற திருவடிகளை அடைவர் சரணமாக ஆசிரியிப்பார்கள். இதை சொல்லுகின்ற பொழுது துவயேன தத்விவரணைகி பிரபத்ய பிரபுமீஸ்வரம் நிக்ஷிப்த சிரமாத்மானம் தத்வதாஜ்யே கிருதீ பவேத் என்பது நந்தியர் அருளி செய்த ஸ்லோகம். அதாவது துவயம் அதன் விவரணமான கத்யம் முதலியவற்றாலே பரிபூர்ண சரணாகதி ரூபமான அபிகமனத்தை அனுஷ்டிப்பார்கள்.